அத்தியாயம் 10. சிலுவையை தரிசித்தல். பாட்டு பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக நடந்து சென்றான் கிறிஸ்தியான். அவன் சென்ற பாதையின் இரு புறத்திலும் ரட்சிப்பு என்ற சுவர்கள் இருப்பதை நான் என் கனவில் கண்டேன். உற்சாகமடைந்தவனாக முதுகு சுமையோடு ஓட துவங்கினான் கிறிஸ்தியான். ஒரு உயரமான இடத்தை அடைந்தான் அவன். அங்கே மரத்தாலான ஒரு சிலுவை நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் அருகே காலியான ஒரு கல்லறை. கிறிஸ்தியான் சிலுவையின் அருகே வந்தவுடன் அவன் முதுகில் இருந்த கணம் படார் என்று அருந்து கீழே விழுந்தது. உருண்டு போய் திறந்திருந்த கல்லறைக்குள் சென்று மறைந்து விட்டது. அதன் பிறகு நான் அந்த சுமையை பார்க்கவே இல்லை. அவரது பாடுகளால் எனக்கு விடுதலை கிடைத்தது. அவரது மரணத்தால் எனக்கு வாழ்வு கிடைத்தது என்று கூறி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தான் கிறிஸ்தியான். வியப்போடு சிலுவையை பார்த்தவனாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. அப்போது பிரகாசமான ஆடை அணிந்த மூவர் வந்து, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று கிறிஸ்தியானை வாழ்த்தினார்கள். முதலாவது ஆள், உன் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டன என்றார். இரண்டாவது ஆள், அவனது கிழிந்த ஆடைகளை களைந்து புதிய வெள்ளை ஆடையை அவனுக்கு உடுத்தினார். மூன்றாவது ஆள், அவன் நெற்றியில் ஒரு அடையாளத்தை பதித்து அவன் கையில் முத்திரை போடப்பட்ட சுருள் ஒன்றை கொடுத்தார். நீ செல்லும் பாதையில் இதை படித்துப்பார். நீ மோட்ச வாசலை அடையும் போது இந்த சுருளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தபடி எந்த விதமான முதுகு சுமையும் இல்லாதவனாக தன் பயணத்தை தொடர்ந்தான் கிறிஸ்தியான். அந்த இடுக்கமான பாதையின் இடது பக்க சுவற்றில் ஏறி குதித்து கிறிஸ்தியானை நெருங்கும் இருவரை என் கனவில் கண்டேன். ஒன்று சம்பிரதாயன், இரண்டாவது வெளிவேஷக்காரன். அவர்களை கண்டவுடன் கிறிஸ்தியான், ஐயா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். வீண் பெருமை என்ற ஊரிலிருந்து வருகிறோம். மோட்சத்திற்கு சென்று பேரும் புகழும் பெற ஆசைப்படுகிறோம் என்றார்கள் அவர்கள். ஐயாமார்களே, நீங்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று கூறுகிறீர்கள், ஆனால் இடுக்கமான வாசல் வழியே வராமல் குறுக்கு பாதையில் வருகிறீர்கள். ஒழுங்கை மீறிய உங்களை ஆண்டவர் மோட்சத்திற்குள் நுழைய அனுமதிப்பாரா என்று தாழ்மையுடன் சந்தேகத்தை ஏற்படுத்தினான் கிறிஸ்தியான். எங்களுடைய வழி குறுக்கு வழிதான். இவ்வாறு வருவதுதான் எங்கள் ஊர் மக்களின் பழக்கம். நீயோ இடுக்கமான வாசல் வழியே வந்தாய், நாங்களோ சுவர் ஏறி வந்தோம். ஆனால் இருவரும் ஒரே பாதையில்தான் செல்கிறோம் என்று கூறினார்கள் அந்த இருவரும். நானோ ஆண்டவரின் கட்டளைப்படியே நடக்கிறேன், நீங்களோ உங்கள் சுய விருப்பத்தின்படி நடக்கிறீர்கள். ஆண்டவர் ஏற்கனவே உங்களை கல்வர்கள் என்று தீர்ப்பளித்திருப்பார் என்று உறுதியாக கூறினான் கிறிஸ்தியான். நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம், நீ உன் வழியை பார்த்து நட என்று கூறிவிட்டார்கள் ரெண்டு பேர். மூவருமாக அந்த பாதையில் தொடர்ந்து நடந்து சென்றார்கள். அவர்கள் இருவரும் மீண்டும் கிறிஸ்தியானோடு விவாதத்திற்கு வந்தார்கள். நாங்களும் விதிகளை கடைபிடித்து நடக்கிறவர்கள்தான். எங்களுக்கும் உனக்கும் ஒரே வித்தியாசம்தான், நீ வெள்ளை உடை அணிந்திருக்கிறாய், எங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான் என்றார்கள். ஆண்டவர் அளித்த அங்கி இது. நான் மோட்ச வாசலை அடையும் போது இந்த அங்கியின் மூலம் அவர் என்னை அடையாளம் கண்டு கொள்வார். என் நெற்றியில் ஒரு அடையாளம் போடப்பட்டுள்ளது. இதோ அந்த முத்திரையிடப்பட்டுள்ள சுருளை நான் வாசலண்டை கொடுக்க வேண்டும். நீங்கள் இடுக்கமான வாசல் வழியே வராதபடியால் உங்களுக்கு இவை கொடுக்கப்படவில்லை என்றான் கிறிஸ்தியன். ஒன்றுமே பதில் கூறாத அவர்கள் கிறிஸ்தியானை பார்த்து கேலியாக சிரித்தார்கள்.